ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ ಯಸ್ಯ ವಾಗ್ವೃತಿ ಪರ್ಯಂತ ಯತಿರಾಜ ಸರಸ್ವತಿ ತಸ್ಮೈ ವೇದಾಂತ ಗುರವೇ ಭೂಯೋ ಭೂಯೋ ನಮೋ ನಮಃ. ವಿಶುದ್ಧ ವಿಜ್ಞಾನ ಘನಸ್ವರೂಪಂ ವಿಜ್ಞಾನ ವಿಶ್ರಾಣನ ಬದ್ಧದೀಕ್ಷಂ ದಯಾನಿಧಿಂ ದೇಹಭೃತಾಂ ಶರಣ್ಯಂ ದೇವಂ ಭಯಗ್ರೀವಮಹಂ ಪ್ರಪದ್ಯೇ. ಯತ್ಪದಾಂಭೋರುಹಧ್ಯಾನ ವಿಧ್ವಸ್ಥಾ ಶೇಷಕಲ್ಮಷಃ ವಸ್ತುತಾಮುಪಯಾತೋಹಂ ಯಾಮುನೇಯಂ ನಮಾಮಿತಂ. ಸ್ವಾತಯನ್ನಿಹ ಸರ್ವೇಷಾಂ ತ್ರಯ್ಯಂತಾರ್ಥಂ ಸುದುಗ್ರಹಂ ಸ್ತೋತ್ರಯಾಮಾಥ ಯೋಗೀಂದ್ರಃ ಸಂಬಂಧೇ ಯಾಮುನಾಹ್ವಯಂ. ನಮೋ ನಮೋ ಯಾಮುನಾಯ ಯಾಮುನಾಯ ನಮೋ ನಮಃ. ನಮೋ ನಮೋ ಯಾಮುನಾಯ ಯಾಮುನಾಯ ನಮೋ ನಮಃ. இன்றைய தினம் பரம பவித்திரமான தினம். சுவாமி ஆளவந்தார் அவதரித்த தினம் ஆடி மாசம் உத்திராட நட்சத்திரம். இன்றைய தினத்துல சுவாமி நமக்கு அனுகிரகம் பண்ணின கிரந்தங்கள்லேருந்து சதுஷ்லோகி ஸ்தோத்திர ரத்னம் இந்த கிரந்தங்கள்லேருந்து சுவாமியினுடைய அனுபவத்தை நாம பகிர்ந்து கொள்ளணும். இது ஆச்சாரிய அனுகிரகத்தினால இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சன்னிவேசத்துல எல்லாருக்கும் தன்யவாதத்தை சொல்லிட்டு அடைய ஆரம்பிக்கிறேன். ஆச்சாரியால நாதமுனிகள் ஆளவந்தார் எம்பெருமானார் சுவாமி தேசிகன் இவர் நாலு பேருக்கும் அந்த ஆச்சாரிய பரம்பரையில ஒரு தனி ஸ்தானம். நம்மாழ்வார் பிரபன்னஜன சந்தான கூட்டஸ்தர் என்றெல்லாம் போற்றப்படுபவராக இருந்தாலும் கூட அவர் அனுகிரகித்த திருவாய்மொழி முதலிய கிரந்தங்கள் எல்லாமே ஒரு கால விசேஷத்துல மறைஞ்சு போயிடுச்சு. அத அப்படியே அவர் அனுகிரகிச்ச பிரகாரத்துக்கு நாதமுனிகள் தான் சாட்சா்காரம் பண்ணி அந்த திவ்ய பிரபந்தத்தை முழுக்க அப்படியே கொண்டு வந்தவர், கொண்டு வந்து கொடுத்தவர். இப்ப அவர் நாதமுனிகள் எப்படி நம்மாழ்வாருடைய கட்டாட்ச விசேஷத்தினால யோகத்திலேயே ஆச்சாரியனாக இருந்துட்டு நாதமுனிகளுக்கு நம்மாழ்வார் அனுகிரகம் பண்ணினார், அதன் மூலமாக தான் நமக்கு நாம இப்ப அனுபவிக்கிற திவ்ய பிரபந்தங்கள் மொத்தம் நமக்கு ஆழ்வாருடைய சீசூக்கிகள் மொத்தம் நமக்கு பரமோபாதாயமாக இருந்துருக்கு. இது ஒரு கொண்டாட வேண்டிய ஒரு விஷயம். ஆகையால நாதமுனிகள் தான் நம்ம நாதோபஜ்யம் பிரவருத்தம் என்பதாக சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். நாதோபஜ்யம் பிரவருத்தம்னு இன்னைக்கு இருக்கிற நிலையில இந்த விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் நாதமுனி முதலியவர்களாலே பிரவர்த்திப்பிக்கப்பட்டதாக இருக்கின்றது தெரியப்படுத்துற. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆழ்வார்கள் அதுக்கு முன்ன மகர்ஷிகள்லாம் இந்த விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை பிரவர்த்தனம் பண்ணிருந்தாலும் கூட நாதமுனி தொடக்கமா தான் இப்ப இருக்கிறது இருக்க பிரகாரம் இருந்துருக்கு. அவாதான் நமக்கு காண்பிச்சு கொடுத்துருக்கான்றது சுவாமியினுடைய திருவள்ளம். பகுதி உபசிதம் யாமுனேய பிரபந்தைன்னு சொல்லி சொல்ற யாமுனாச்சாரியருடைய பிரபந்தங்கள், ஆளவந்தாருடைய பிரபந்தங்கள்னாலதான் நாதமுனிகளாலே பிரவர்த்திக்கப்பட்டதாரது மேன்மேலும் வளர்ச்சியை அடைந்தது என்பதாக. பிராத்தம் சம்யக் யதீந்திரைஹி எம்பெருமானாராலே அது சம்யக் திராத்தம் நன்னாக ரட்சிக்கப்பட்டது. இப்படி இவெல்லாம் நாதமுனிகள் அளவந்தார் எம்பெருமானார் இவ மூணு பேருமே நம்ம சம்பிரதாய பிரவர்த்தகர்கள பிரதானதமர்களாக திகழ்கிறார்கள் என்பதுல ஆச்சரியம் இல்லை. இத சுவாமி தேசிகன் திருவாக்கினாலேயே சாதிச்சுட்டார், அளவந்தார். எம்பெருமானார் மூலமாக, ராமானுசர் மூலமாக இந்த விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் மென்மேலும் வளர வேணும், இதனுடைய பிரவர்த்தனத்தை எம்பெருமானார் பண்ணணும் என்பதற்காகவே காஞ்சிபுரத்துல தேவப்பெருமாள் திருவடிவாரத்துல பரசமர்ப்பணம் பண்ணினர். ஆளவந்தார் பிராகாரம் என்று ஒரு பிராகாரம் இருந்திருக்கு, அழ்வார் பிராகாரம், ஆளவந்தார் பிராகாரம், இப்படிலாம் அந்த பிராகாரங்களுக்கு பெயர் சொல்றதே ஒரு ஆச்சரியமான விஷயம். அந்த ஆழ்வார் பிராகாரத்துல அருளாழி அம்மானை கண்டக்கால் இது சொல்லி அருளாழி வரிவண்டே யாமுமென் பிழைத்தோமென்னு அந்த எம்பெருமானுடைய கருட வாகனமாக எழுந்தள்ளி இருக்கிறத, அருளாத நீரருளி அவராவி துமராமுன் அருளாழி பொற்கடவீர் அவர் வீதி ஒரு நாள் என்றுன்னு அருளாழி அம்மானாக சொல்லப்படுகின்ற தேவப்பெருமாள் திருவடி வாரத்துல பிரார்த்தனை பண்ணினர். அந்த நம்மாழ்வார் பிரார்த்தனை பண்ணினத்துக்கு பலமாக இன்னைக்கும் அவர் திருநட்சத்திரத்தை இன்னைக்கு கருட வாகனத்துல பெருமாள் சேவை சாய்க்கிறேன், இதுதான் அங்க விசேஷம். அந்த பிராகாரத்துக்கு ஆழ்வார் பிராகாரம்னு பேரு, இந்த பிராகாரத்துக்கு ஆளவந்தார் பிராகாரம்னு பேரு. இது ஆளவந்தார் பிராகாரம்னு சொன்னதுக்கு தாத்பரியம் என்னன்னாக்க, இந்த பிராகாரத்துல எம்பெருமானார் யாதவ பிரகாசருடைய சிஷ்ய கோட்டியோட கூட சிஷ்ய கோஷ்டியில அவரும் போயிட்டு இருக்கச்சு. இந்த எம்பெருமானார இதுல இருந்து ஒன்னும் வேற விதமா இதுல இருந்து சலிப்பிக்க கூடாது, அந்த மதாந்தரங்களை அவ சொல்ற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுண்டு அப்புறமா நம்ம சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்றவராக அவர் ஆகட்டம்னு சொல்லி அவர் விஷயத்துல அவருக்காக எஸ் பிரசாத கல்லையா பதிர ஸ்ருணோதி பங்கு பிரதாவதி ஜவேனச்ச பக்தி மூக்கம் அந்த பிரபசியதி சுதன் லபதே ச வந்தியா தந்தேவமேவ பரதம் சரணம் பிரபத்தியே என்பதாக அந்த தேவப்பெருமானிடத்துல சரணாகதி பண்ற. எம்பெருமானாரும் அளவந்தாருடைய அனுகிரகத்தை முன்னிட்டு கொண்டுதான் பிரம்மசூத்திர பாஷ்யம் ஸ்ரீபாஷ்யம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய பாஷ்யத்தை அருளி செய்தார், ஸ்ரீபாஷ்யத்தை அருளி செய்தார். தன்னுடைய ஞானபுத்திரனாக இருந்திருக்கிற திருக்குறுகைப்பிரான் பிள்ளானு கொண்டு திவ்ய பிரபந்தத்துக்கு வியாக்கியானம், திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் எழுத வைத்து அதை தாம் கட்டாட்சிச்சு தாம் எப்படி அவருக்கு உபதேசம் பண்ணமோ அந்த ரீதியிலேயே இருக்கிறத பார்த்துட்டு அதை பகவத் விஷயம்னு அதுக்கு பேரிட்டு அதை காலக்ஷேப பரம்பரையில இருக்கும்படியாக பண்ணினர். இப்படியெல்லாம் நம்ம ஆச்சாரியால் நமக்கு அனுகிரகம் பண்ணிருக்கா, ஆளவந்தாருடைய கட்டளைய சிரசா வகித்து அதை நிறைவேற்றதுதான் தன்னுடைய கர்த்தவியம்னு சொல்லி எம்பெருமானார் பண்ணினார். இப்படி ஆளவந்தார் இந்த சம்பிரதாயத்தை வளர்த்த முறைய நாம கொஞ்சம் பார்க்கணும். சித்தித்ரயம்லாம் பண்ணிருக்க, அதெல்லாம் ரொம்ப கவனமான விஷயங்கள். அதுல வரைச்சு ஆத்மசித்தி சம்வித் சித்தின்னு எல்லாம் சொல்லிட்டு இந்த ஆத்ம விஷயமான சித்தி நிர்ணயம் பண்ற, பரமாத்மா எப்படிப்பட்டவர், ஜீவாத்மா எப்படிப்பட்டவர், இது ரெண்டுத்துக்கும் உண்டான சம்பந்தங்கள் இதெல்லாம், இந்த தர்மபூத ஞானத்தை பத்தி இப்படிலாம் சொல்லி விசாரம் பண்ணிருக்க, அந்த விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு விஷயம், அதெல்லாம் தத்துவ விஷயமான விசாரங்கள். ஹிதம் புருஷார்த்தம் என்று மூன்று சொல்லப்படுகின்றன, தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம் என்று மூன்று சொல்லப்படுகின்றன. அந்த ஹித விஷயத்துல புருஷார்த்த விஷயத்திலையும் ரெண்டு ஸ்தோத்திரங்கள் மூலமாக அளவந்தார் நமக்கு எத்தனையோ விஷயங்களை காண்பிச்சு கொடுத்திருக்க. அவருடைய அனுபவத்தை தான் இப்பொழுது பார்க்க போறோம். லோகத்துல பெருமாள் இல்லாத தாயார் இல்ல, தாயார் இல்லாத பெருமாள் இல்ல என்று சொல்லிட்டு இருக்கோம். இவ ரெண்டு பேரும் அவினாபூத்தாள், அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கையுரை மார்பா என்று நம்மாழ்வார் காண்பிச்சு கொடுக்கிற பெருமாள் தாயார் தாயாரை விட்டு தாம் பிரிய மாட்டேன்னு சொல்றாரா இல்ல தாயார் பெருமாளை விட்டு பிரிய மாட்டேன்னு சொல்றாளான்னு கேட்டா அகலகில்லேன் இறையும் ஒரு க்ஷணகாலம் கூட உன்னை விட்டு நான் பிரிய மாட்டேன்னு தாயார் சொல்லி சொல்றாளாம். அலர்மேல் மங்கை இப்படி சொல்லி அலர்மேல் மங்கை உரை மார்பா அலர்மேல் மங்கை இருக்கின்ற உரைகின்ற திருமார்ப உடையவன் அயல்தான் அவன் சீனிவாசனாக திகழ்கின்றான். இப்படி ஆழ்வாருடைய மங்களாசாசனம். இதுல நிறைய இடத்துல பார்த்தோம்னா பெருமாளைதான் ஸ்தோத்திரம் சொல்லிருக்கு, தாயாரை பத்தி ஒன்னும் சொல்ல இல்லையே. என்ன சொன்ன, எங்கெங்கெல்லாம் பெருமாளை சொல்லியிருக்கோ அது மொத்தம் தாயாரும் சேர்த்துதான், தாயாரையும் சேர்த்துதான் அவைகள் எல்லாம் படிக்கப்பட்டிருக்கின்றன என்பதையும் நம்ம பூர்வாச்சாரியர்களே பறக்க பேசியிருக்க. இங்க பெருமாளை தாயாரை முன்னிட்டு பெருமாளை சேவிக்கிறதா, பெருமாளை முன்னிட்டு தாயாரை சேவிக்கிறதான்னா தாயாரை சொல்லி பெருமாளை சேவிக்கிறதுதான் விசேஷமாக இருந்துருக்கு. தாயார் புருஷகார பூத்தையாக இருந்துருக்கா, நம்ம எல்லாருக்கும் சிபாரிசு பண்ணி அந்த பெருமாளுடைய கட்டாட்சத்துக்கு அனுகிரகத்துக்கு பாத்திரமாகும்படியாக பண்றவள் தாயார் தான், அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனா சில பேர் என்ன பண்றாருன்னா சிபாரிசு பண்றதோடு சரி, அதுக்கு மேல தாத்தா தாயாருடைய காரியம் ஒண்ணுமில்லைன்னு சொல்றா. ஆனா அப்படி இல்லை, தாயார் சிபாரிசும் பண்ணி புருஷகாரமும் பண்ணி தாயாரும் பெருமாளுமாக சேர்ந்துதான் நம்மளை ரட்சிக்கிறா. அவ ரெண்டு பேரும் சேர்ந்துதான் உபாயமாக இருந்துட்டு நம்மளை நல்வழிப்படுத்துகிறார், நம்ம மோட்சத்தை அடையும்படியாக பண்றா என்பது அளவந்தாருடைய திருவள்ளம். இப்படி தாயாருடைய மகிமைய அளவந்தார் சதுஸ்லோகியில சாதிச்சிருக்க. அளவந்தாருடைய ஹிருதயத்தை நாம தெரிஞ்சுக்கணும்னாக்க சுவாமி தேசிகனுடைய சீசுக்தியை கொண்டுதான் தெரிஞ்சுக்க முடியும். சுவாமி தேசிகனுடைய ரகசிய ரக்ஷைய கொண்டுதான் அளவந்தார் என்ன மனசுல நினைச்சுண்டு இந்த ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணிருக்க, இந்த கிருதிகள்லாம் ஏற்பட்டிருக்கு என்பது சுவாமி தேசிகன் தான் தெரியப்படுத்துற. இது ஸ்தாலிபுலாக்கன் நியாயம்னு சொல்லுவான். அந்த ரீதியில தாயார் விஷயத்துல அளவந்தார் எப்படி சொல்றன்றத பார்ப்போம். யஸ்யாஸ்தே மகிமானம் ஆத்மனோபி பிரபு நாலம்மா துமியத்தயா நிரவதி நித்யானுகூலம் ஸ்வதா தாம் துவாம் தாச இதி பிரபன்ன இதி ச ஸ்தோஷ்யாம்யஹம் நிர்பயஹ லோகீகேஸ்வரி லோகநாத தயிதே தாந்தே தயாந்தே விதன்னே. தாயார ஸ்தோத்திரம் பண்ற அளந்தாருக்கு அவர் ஸ்தோத்திர ரத்னத்தை பண்ணவர், அவர் மாதிரி கதர்றவா யாரும் கிடையாது, அவர் மாதிரி ஸ்தோத்திரம் பண்றவா யாருமே கிடையாது. லோகைகேஸ்வரி லோகைகேஸ்வரின்னு சொல்ற எல்லா லோகத்துக்கும் அவள் ஒத்திதான் ஈஸ்வரியாக இருந்துருக்க. ஈஸ்வரன் லோகைகேஸ்வரனாக பெருமாள் எழுந்தருள் இருந்துருக்க. அந்த ஈஸ்வரனுடைய தர்ம பத்னியாக இருந்து பார்த்தீங்க விஸ்வ ஆத்மேஸ்வரம் என்கிற முறையில அவன் ஈஸ்வரனாக இருந்துருக்கார். லோகம் முழுக்க அவன் ஈஸ்வரனாக இருந்துருக்கான். தனக்கு ஈஸ்வரன் இன்னூத்தன் இல்லாதபடி தனக்கு தானே ஈஸ்வரனாக இருந்திருக்கிறவன் அவன் ஈஸ்வரன். அவனுக்கு தர்மபத்னியாக இருந்து எல்லா விதத்திலையும் அவனுக்கு அனுரூபமாக இருந்துண்டு ஈதிரச ஈஸ்வர பத்னி தோன்றது யாரிடத்துல இருக்குன்னாக்க இவாளிடத்துலதான் இருக்கு, மகாலட்சுமியா இருக்குதான் இருக்கு. ஆகையால லோகைகேஸ்வரி என்பதாக சொல்லி சொல்ற. ஆகையால இந்த லக்ஷ்மண லக்ஷ்மி சகசிரத்துல கூட பும்ஸ்பிரதானேஸ்வரேஸ்வரின்னு அந்த லக்ஷ்மி சகசிரத்துல தாயாருக்கு ஒரு திருநாமமாக சொல்றது. ஆகையால உம்முடைய பிரசாதம் இருந்தாதான், தாயாருடைய பிரசாதம் இருந்தாதான் ஈஸ்வரனிடத்திலிருந்து அதாவது தாயாருடைய அனுகிரகம் கணக்கு இருந்துடுத்துனாக்க ஈஸ்வரன் இடத்திலையும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நாம்போ என்பதை தெரியப்படுத்துறது. அடுத்த பதம் லோகநாத தயிதே என்பதாக. லோகநாதனுக்கு தயிதையாக இருந்திருக்கிறவா, தயிதா சப்தன்றது வல்லபை, ரொம்ப பிரீத்தி பாத்திரமானவர் என்பது அர்த்தம். பெருமாளுக்கு அத்தியந்த பிரீத்தி பாத்திரமானவர். இவளுடைய புருஷகாரம் என்பது மறுக்க ஒண்ணாதது. அது பெருமாள் தாயார் கணக்கு ஒருத்தனை சொல்லிட்டாள்னாக்க, இவெல்லாம் இவ்வளவு பாப்பம் பண்ணிருக்கான், இவனை போய் ஏத்துக்கணும்னு நீ சொல்றியேன்னு பெருமாள் கேட்டேன்னா கூட அந்த கேட்கவே கேட்க மாட்டேறான். அவள் சொல்லியாச்சுன்னா ததாஸ்துன்னு அப்படியே அங்கீகாரம் பண்றவரான். ஆகையாலதான் தாயார சொல்லச்சு லோகநாத தயிதைன்னு சொல்லி சொல்ற. லோகநாதனாக இருந்திருக்கிற எம்பெருமானுக்கு தயிதை மிகவும் பிரீத்தி பாத்திரமாக இருந்திருக்கிறவா. அப்பேற்பட்டவர் லோகைகேஸ்வரி லோகநாத தயிதே தாந்தே தயாம் தே விதன்னு சொல்ற. தாந்தே தயாம் தே விதன்னு சொல்லச்சே, இப்படிப்பட்டவளாக ஒன்ன ஆசிரியச்சுட்டனாக்க உங்கிட்டையும் எனக்கு பயம் கிடையாது என்பதாக அர்த்தம். உன்னிடத்திலையும் பயம், தாயாரிடையான பயம் இருக்குமாண்ணா, தாயாரிடத்திலையும் எனக்கு பயம் இல்லை என்பதாக சொல்ற. இந்த மாதிருத்துவ பிரயுக்தமான வாத்சல்யத்தை வெளிப்படுத்துறது அதுதான் தாந்த சப்தத்தினால சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஆகையால இந்த வாத்சல்ய பிரயுக்தமாக அம்மாவா இருக்கு அப்படின்னால அவளுக்கு தான் குழந்தைகளிடத்துல பிரீத்தி இருக்கு. வாத்சல்யம்ன்றது என்னன்னாக்க தோஷத்தை பாராமை, குற்றம் பாராமைதான் வாத்சல்யம். அது பெருமாளிடத்துல காருண்யம் இருந்ததுன்னா கூட வாத்சல்யம் இருக்குமான்றது சந்தேகம். ஆனா தாயார் இடத்துல இருக்கிற வாத்சல்யம் இருந்துட்டுனாக்க, இந்த வாத்சல்யம் என்ன பண்ணும்னாக்க, பெருமாளை நாம பண்ணின குற்றங்களை அத பாராமல் நமக்கு அனுகிரகம் பண்ணும்படியாக பண்ணுமா. அவ தேதயாம் விதன்னு சொல்ற, பெருமாளுடைய தயை காட்டிலும் தாயாருடைய தயைக்கு விசேஷம் அதிகமா. ஆகையால உன்னுடைய தயைய நான் தெரிஞ்சுட்டு தாம் துவாம் தாசயிதி பிரபன்னயிதி ஸ்தோஷ்யாம்யகம் நிர்பயா, உன்னை நான் ஸ்தோத்திரம் பண்றேன், உன்னுடைய தாசன்னு சொல்லிட்டு உன்னிடத்துல சரணாகதி பண்ணேன்னு எல்லாம் சொல்லிட்டு உன்னை ஸ்தோத்திரம் பண்றேன்னு சொல்லி சொல்ற. அப்ப தாயாரை பத்தி என்ன விசேஷம், எப்படி ஸ்தோத்திரம் பண்ண போறேன்னு, யஸ்யாஸ்தே மகிமானமாத்மன இவ த்வத்வல்லபோபி பிரபு நாலம் மாதுமியத்தயா நிரவதிம் நித்யானுகூலம் ஸ்வதஹ. தே மகிமானம் ஆத்மன இவ த்வத்வல்லபோபி பிரபு நாலம் யஸ்யாஹான்னு சொல்லச்சே, இந்த இடத்துல இந்த தர்மிகிராக சித்தாந்தத்தினால சொல்லக்கூடிய சாதாரணமா இத சொல்லக்கூடிய தாயார் சொல்றது. அந்த பெரும் தாயாருடைய மகிமை, அந்த விபூதித்வய சேஷித்வ ரூபமாக இருந்திருக்கிற அத ஆத்மனை இவ த்வத்வல்ல போபி பிரபு நாலம் மாத்தும், ஆத்மன இவ தன்னுடையது போலவே த்வத்வல்லபஹா உமக்கு ரொம்ப பிரீத்தி பாத்திரமாக இருந்திருக்கிற, தாயாருக்கு பிரீத்தி பாத்திரமாக இருந்திருக்கிற, பிரபுவாக இருந்திருக்கிற பெருமாளும் கூட இயத்தையா நாளும் இவ்வளவுதான்னு அவளுடைய மகிமைய பெருமாளால கூட அளவிட முடியாது என்பதாக சொல்ற. அப்போ பெருமாளால அளவிட முடியாத அளவுக்கு மகிமைய உடையவளாக தாயார் இருந்திருக்கா. தாயாருடைய மகிமையும் அப்படிப்பட்டதாக இருந்திருக்குன்னு எல்லாம் சொல்லி சொன்னமானாக்க, பெருமாளுக்கு சர்வஜ்ஞத்துவம் போயிடுமே. பெருமாள் சர்வஜ்ஞன், அவருக்கு தெரியாது ஒன்னும் கிடையாது, அவர் எல்லாம் அறிந்தவன், சர்வஜ்ஞன், சர்வசக்தி, சர்வ விது என்றெல்லாம் சொல்லியிருக்க, அதெல்லாம் போயிடுமேனாக்க, இதுக்கு வியாக்கியானம் மாதிரி ஸ்ரீவத்சாங்க மிஸ்ரர் ஆழ்வான் அருளி செய்கிற ஸ்ரீஸ்தவத்துல தேவித்வன்மகிமாவதி நகர் நகரிணா நாபித்வயா ஜ்ஞாயதே யத்யப்யேவமதாபி நைவ யுவயோஹோ சர்வஜ்ஞதா ஹீயதே. தேவித்வன் மகிமாவதி ந ஹரிணா நாபித்வயா ஜ்ஞாயதே, அம்மா தேவி மகாலட்சுமி உன்னுடைய மகிமை இவ்வளவுதான்றத ஒன்னாலையும் தெரிஞ்சுக்க முடியாது. உனக்கு அத்தியந்த வல்லபனாக இருந்திருக்கிற பெருமாளாலையும் தெரிஞ்சுக்க முடியாது. நாபி துவயா ஞாயத்தே ஏவம் எத்யபி, இப்படி இருந்தாலும் கூட உங்களுடைய சர்வஜ்ஞத்துவத்துக்கு ஒரு பங்கமும் வராதுன்னு சொல்லிட்டு இவளால தெரிஞ்சுக்க முடியாதுன்னு சொன்ன பிற்பாடு இவ தெரிஞ்சுக்கலன்னு சொன்னவானாக்கா அவளுடைய சர்வஜ்ஞத்துவத்துக்கு பங்கம் வரதானே வரும் என்ன கேட்டமன்னா வராதுன்னு. இல்லாத வஸ்துவை இல்லாததா தான் தெரிஞ்சுக்கணும், இருக்கிறதா தெரிஞ்சுக்க முடியாது. ஒத்தன் சொல்றான் முயல் கொம்புன்னு ஒத்தன் சொல்லி சொல்றான். வியோபாம போஜம் இதந்தயா கழுவிதன்னு பிராந்தோயம் இத்தியுச்சத்தை என்ன, நான் முயல் கொம்ப பாத்திருக்கேன்னு ஒருத்தன் சொன்னான்னாக்க ஏ அவன் பைத்தியகாரன்டா, இல்லாத வஸ்துவை இருக்கிறதா பார்த்தேன்னு சொல்றதுன்றது அவன் பைத்தியகாரன்னு எல்லாரும் சொல்லுவா. அதே மாதிரிதான் உன்னுடைய மகிமைக்கு எல்லைன்றது இல்லாததாக இருந்துருக்கு, இல்லாத வஸ்துவை இல்லாததாக தான் தெரிஞ்சுக்கணுமே தவிர அதை இருக்கிறதா தெரிஞ்சுக்க முடியுமான்னா. ஆகையால உனக்கோ அல்லது பெருமாளுக்கோ சர்வஜ்ஞத்துவ பங்கம் வராது என்பதாக சொல்ற. இதிலிருந்து பிராட்டிய முன்னிட்டு கொண்டு பெருமாளை சேவிக்கணும். பெருமாளுடைய ஒவ்வொரு உத்கர்ஷமும் தாயார் பிரயுக்தமாக தான் இருக்கு. இதுதான் நம்ம சம்பிரதாயம், சத் சம்பிரதாயத்துல வந்த விஷயம் என்பத ஆளவந்தார் நமக்கு வியக்தமாக தெரிவிக்கிறார். அவர் தெரிவித்த விஷயத்த சுவாமி தேசிகனும் அத்தமாக நமக்கு வியாக்கியானம் பண்ணி காண்பிக்கிறார். இப்படி சதுஷ்லோகிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை நாம தாயார் விஷயமாக அனுபவிச்சோம். அடுத்தது ஸ்தோத்திர ரத்னத்திலிருந்து அளந்த அனுபவிக்கிற சில விஷயங்களை பார்க்கணும். இந்த ஸ்தோத்திர ரத்னமே துவயார்த்த விவரணம் என்பதாக பெரியோர்கள் திருவிழம்பத்தை வியாக்கியானம் பண்ணிருக்கா. நமோ சிந்தியாத்புதா கிளிஷ்ட ஜான வைராக்ய ராசயே நாதாய முனையே காத பகவத் பக்தி சிந்தவே. அளவுந்தாரும் இங்க எடுத்த உடனே நாதமுனிகளை ஸ்தோத்திரம் பண்றேன். நமோ சிந்திய அச்சிந்திய அத்புதா கிளிஷ்ட ஜான வைராக்ய ராசையே நாதாய முனையே அகாத பகவத் பக்தி சிந்தவே. வெறும் பகவத் பக்தி சிந்துவாக சொல்லல, அகாத பகவத் பக்தி சிந்தவேன்னு சொல்லி சொல்ற. ஆழங்காண முடியாததாக இருந்திருக்கு நாதமுனிகளுடைய பகவத் பக்தி. யோகத்துல சாட்சா்காரம் பண்றவர் நாதமுனிகள், எப்போ அவருடைய பக்தி. ஆனா அப்படிப்பட்ட பக்தியோக யோகத்துல சாட்சா்காரம் பண்ணவராக இருந்தாலும் கூட அவர் சரணாகதி மார்க்கத்தை தான் தாம் அனுஷ்டிச்சார். தாம் அனுஷ்டிச்சு எல்லாரையும் சரணாகதி மார்க்கத்தை பின்பற்றும்படியாகவும் பண்ணினவர் நாதமுனிகள் என்றுதான் நம்ம சம்பிரதாயம். இங்க நமஹான்னு ஆரம்பிக்கிறேர். இந்த நம சப்தமே பிரஹ்விபாவா, தன்னை ஆத்ம நிவேதன பரமாகவும் சொல்றது, தன்னையே சமர்ப்பிக்கிறது, தன்னை ஒரு வணக்கத்தை தெரியப்படுத்துறது, இதெல்லாம் நமசப்தத்தினால சொல்றது. ஆகையால நமஸ்காராத்மகம் எஸ்மை விதாயாத்ம நிவேதனம் முக்த துக்கோகிலான் காமான் அஷ்ணுதே தம் நமாம்யகம். அந்த எம்பெருமானின் பொருட்டு நமஸ்காரம்ன்றத பண்ணிட்டுமானாக்க எல்லா துக்கத்திலிருந்தும் விடுபட்டுபனாக ஆயிடுவாளாம். ஆகையால இந்த நமகான்ற வார்த்தை இருந்திருக்க இத நாதமுனிகள் இடத்துல இத பிரயோகம் பண்றார். அவரிடத்துல ஆத்ம சமர்ப்பணமே பண்றார். அத்புத அக்லிஷ்ட ஞான வைராக்கிய ராசையன்னு சொல்லி சொல்றார். அத்தமானதுன்றது என்னன்ன, அதாவது தான் தெரிஞ்சின்ற அவருடைய அனுகிரகத்தினால தான் தெரிஞ்சின்ற விஷயம் கூட ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடியது. ஒரு ஏகதேசமாக இருந்தா கூட, ஒரு துளி விஷயமாக இருந்தாலும் அக்லிஷ்டத்துவம்னு சொல்லச்சே ஸ்வயமாகத விஜயான நிவர்த்தி தர்மமாஸ்திதாக என்கிற பிரகாரத்துல அந்த பிராச்சீன கிருத சுக்ருத விசேஷத்தினால அந்த நம்மாழ்வாரிடத்திலிருந்தே சாட்சாத்தாக உபதேசம் பெற்றவர் அச்சித்யன் நாம எண்ணியே பார்க்க முடியாததாக இருந்திருக்கிறது. நாதமுனிகளுடைய ஞானமும் வைராக்கியமும் அப்பேற்பட்ட நாதமுனிகள் திருவடிகள்ல பிரணாமத்தை சமர்ப்பிக்கிறார் இந்த இடத்துல. இதுல இருந்து ஏற்படுறது என்னன்னாக்க, ஆச்சாரியாளுடைய அனுகிரகம் இல்லாமல் எம்பெருமானுடைய அனுகிரகத்தை நாம பெற முடியாது. எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்றதா இருந்தாலும் கூட அதுக்கும் ஆச்சாரியனுடைய அனுகிரகம் வேணும். நாம பண்ற ஒவ்வொரு நல்ல காரியத்துக்கும் ஆச்சாரியனுடைய அனுகிரகம் தான் பிரதானம் என்பதை தெரியப்படுத்துற. நாதாய நாத முனையேற்ற பரத்ர சாப்பி நித்யம் யதீய சரணம் சரணம் மதியம்னு சொல்றார். இதுவும் ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ஸ்ரீவைகுண்டத்துல போயிட்டுமானாக்க எல்லாரும் சாயுஜ்யம்னு சொல்றார். பெருமாளுக்கு சமமான ஆனந்த அனுபவத்தை நாம எல்லாரும் பண்றோம்னு சொல்லிட்ட. அப்படி இருந்துட்டு இருக்கச்சே, ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனா நாதமுனிகளும் தான் வரப்போறார், அதுக்கு முன்ன நம்மாழ்வாரும் தான் இருக்க போறார், எல்லாரும் இருக்காரு, எல்லாரும் சமந்தான். நாமளும் நேத்தி போறவாளாக இருந்துட்டு இருக்கிற நாமளும் சமந்தான். அங்க போனா அங்க நாசமுனிகள் எழுந்திருக்க போறேன், ஆளவந்தார் எழுந்திருக்க போறேன், மீது எல்லா எம்பெருமானார் இது சுவாமி தேசிகன் எல்லாருமே இருக்க போறார். நான் வந்து எனக்கு வழி காண்பிச்சு கொடுத்ததுனால இந்த இடத்துல மறைக்கலும் உண்மை நான் சுவாமியாக நான் நினைக்கிறேன்றது இல்ல. எல்லாரும் சமம்னு சொல்ற இடத்துலயே கூட அங்கேயும் நான் உமக்கு தாசனாக தான் நான் நினைக்கிறேன். ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனாலும் உம்முடைய திருவடிதான் எனக்கு உபாயமாக இருக்கு, பிராபியமாக இருக்கு என்பத இதன் மூலமாக தெரிவிக்கிறார். நாதாய நாதமுனையேற்ற பரத்ர சாப்பி நித்யம் யதீய சரணோ, யதீய சரணோ அந்த நாதமுனிகளுடைய திருவடிகள் தான் மதியம் சரணம் எனக்கு சரணமாக இருக்குன்னு சொல்றார். அளவந்தார் காண்பிக்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கம்பீரமான ஒரு விஷயம். அவர் போற முறையும் பார்க்கணும். பராசரருக்கு ஒரு பிரணாமத்தை பண்றார், நம்மாழ்வாருக்கு ஒரு ஸ்லோகத்தை கொண்டு பிரணாமத்தை பண்ற. ஒவ்வொன்றும் இவா பண்ண பெரிய மகோபகாரங்கள். அந்த மகோபகாரத்தை மனசுல நினைச்சுண்டுதான் இவா ரெண்டு பேருக்கு மாத்திரம் தனித்தனியா ஸ்லோகத்தை பண்ற. தத்வேனய சித சிதீஸ்வர தத் ஸ்வபாவ போகாபவர்க்க ததுபாய கதி ருதாரஹா சந்தர்ஷயன் நிரமிமீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய என்பதாக சொல்ற. தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம் என்று சொல்லக்கூடிய மூன்றையும் யதா தத்துவத்ரயங்கள் மூன்றையும் யதாவஸ்திதமாக உண்மை நிலையில காண்பிச்சு கொடுத்தவர் யாருன்னா பராசர தான். அது தான் தெரிஞ்சின்றதோட மாத்திரமில்ல, அத புராண ரத்னம்னு சொல்லக்கூடிய விஷ்ணு புராணத்தை பண்ணி அது மூலமாக இன்னைக்கு இருந்துட்டு இருக்கிற ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளும்படியாக பண்ணிய பெரிய மகோபகாரம் பண்ணினவர். ஆகையால தஸ்மை நமோ முனிவராய பராசராயன்னு சொல்லிட்டு அவர்தான் பெரிய உதாரம். அவர் வள்ளல், அவரை அவருக்கு ஒரு பிரணாமத்தை தெரியப்படுத்துற. மாதாபிதா யுவதய ஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயான அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் சடகோபனன் நம்பியே. கண்ணினன் சிறுத்தாம்பல மதுரகவி ஆழ்வார் சாதிச்ச விஷயத்த சொல்றார். மாதா பிதா இன்னும் கொஞ்சம் விஸ்தாரம் பண்ணிருக்கார். யுவதய ஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ எல்லாமே எனக்கு நம்மாழ்வார் தான். என்ன பிரபன்ன ஜன சந்தான கூட்டஸ்தராக அவர் இருந்துட்டு இருக்க. ஆகையால அவர் தான் எனக்கு மாத்திரமில்ல, மதன்வயானாம் நியமேன மதன்வயானாம்னு இந்த ரெண்டு சப்தம் தான் விசேஷம். மதன்வயானாம் என்னுடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள் என்று சொன்ன ஞான வம்சம் ஔரச வம்சம் என்கிற இரண்டு வம்சங்களை சேர்ந்தவர்களுக்கும்னு அர்த்தம் அதுக்கு. இன்னைக்கு நாம எல்லாரும் அளவந்தாருடைய ஞான வம்சத்துலதான் நாம இருந்துருக்கோம். ஒரு சிலர் குடல் துவக்கும் இருக்கிறவாக இருந்துருக்கா, அந்த பாக்கியமும் சிலருக்கு இருந்துருக்கு. இப்படி எல்லா பிரகாரத்தினாலையும் அளவந்தாருடைய சம்பந்தம், அதாவது அளவந்தாருடைய சம்பந்தம் பெற்றவர்கள் எல்லாருக்குமே அப்பாவும் அம்மா, அப்பா அம்மா அன்னையா எத்தனா என்னை ஆண்டிடும் தன்மையான் என்று இந்த ரீதியில நம்மாழ்வார் எழுந்தருள் இருக்கார் என்பதை தெரியப்படுத்துறார். அகையலதான் ஸ்ரீமத்ததங்கிரியுகளம் பிரணமாமி மூர்த்தனா என்பதாக சொல்றார். ஸ்ரீமத்ததங்கிரியுகளம்னு அந்த நம்மாழ்வாருடைய திருவடிக்கு ஒரு விசேஷணத்தை போன்றார் ஸ்ரீமத்து என்பதாக. அகையல நம்மாழ்வார் நமக்கு அந்த பிரபத்தி மார்க்கத்தை புகழன்றில்லா வடியேன் உன்னடி கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று அந்த பிரபத்தி மார்க்கத்தை காண்பிச்சு தானும் அனுஷ்டிச்சு நம்மளையும் அனுஷ்டிப்பிக்க பண்ணின அப்படின்னால அவரிடத்துல ஒரு கிருதஜதை. இவா ரெண்டு பேரையும் சொல்லிட்டுதான் பெருமாள் ஸ்தோத்திரத்தையே ஆரம்பிக்கிறார். இங்க சொல்லச்சே பெருமாளுடைய ஒரு சில ஸ்லோகங்கள் பகவத்விஷயமான அனுபவங்களை மாத்திரம் பார்க்கலாம். நவேட்சசே யதி ததோ புவனான்யமோனி நாலம் பிரபோ பவிதுமேவ குதஃ ப்ரவ்ருத்திஹ ஏவம் நிசர்க சுஹ்ருதி த்வயி சர்வஜந்தோ ஸ்வாமின் நசித்ரமிதமாஸ்ரிதவத்ஸலத்வம். பெருமாளுக்கு ஆசிரித்தாளிடத்துல வாத்சல்யம்ன்ற ஒரு குணம் இருந்துட்டு இருக்கான். ஆஸ்ரித வத்சலத்துன்றது பெருமாளிடத்துல இருந்துட்டு இருக்கான். எப்பவுமே பெருமாள் சொல்ற மம பிராணாகி பாண்டவாகன்னு சொல்ற, எனக்கு யாரும் துவேஷி கிடையாது, ஆனா பாண்டவான் துஷசே ராஜன். அப்ப நீ வந்து துரியோதனை பார்த்து சொல்ற பாண்டவர்களை நீ துவேஷிக்கிறபடினால மம பிராணாகி பாண்டவாக, அந்த பாண்டவர்கள்லாம் எனக்கு பிராணனாக இருந்துருக்கிற அப்படின்னால நான் அவளுக்கு ஒரு சரீரம் மாதிரிதான் இருந்துருக்கேன், அவ தான் எனக்கு பிராணனாக இருந்துருக்கேன்னு சொல்ற. இப்படி ஆசிரித்தாள் இடத்துல பெருமாளுக்கு ஒரு வாத்சல்யம் இருந்துருக்கு. இந்த வாத்சல்யம்ன்றது இது ஒன்றும் பெரிய ஆச்சரியமான விஷயம் இல்லை என்பத சொல்ற. நாவேட்சசே எதி தத்தோ புவனான் யமுனின்னு இந்த ஒரே ஒரு ஸ்லோகத்திலேயே சாரீரக சாஸ்திரம்னு சொல்லக்கூடிய வேதாந்த பிரம்மசூத்திரத்துல நாலு அத்தியாயத்துல சொல்லியிருக்கிற விஷயத்த சொல்லி முடிச்சிருக்க. அதான் இது சுவாரஸ்யம் இருக்கு. சதேவ சௌமேதமுகிராசித்து ஏகமேவா த்விதீயம் உபனிஷத்து ஆரம்பிக்கிறது. மகாப்பிரளயம் காலத்துல பெருமாள் ஒத்தர் தான் இருந்தேரான் சதேவான்னு, தச்ச ஏகோகவை நாராயண ஆசித்துன்னு நாராயணன் ஒத்தன்தான் இருந்தேரான்னா, சரி என்னடா பண்ணார் அவர் அப்புறமா, அவர் தான் ததைட்சத பகுஸ்யாம் பிரஜாயேத்தின்னு அவர் பகுஸ்யாம் பிரஜாயேய நாம சிருஷ்டிக்க கிடவோம்னு சொல்லி சங்கல்பிச்சென்று தன்னுடைய சங்கல்பத்தினால லோகத்தை சிருஷ்டி பண்ணார் என்பதாக சொல்ற. அன்னைக்கணக்கு அந்த ஈக்ஷணம் அந்த பார்வை பெருமாளுடைய கட்டாட்சம் இல்லாத போயிடுச்சுனாக்க இங்க லோகத்துல இத்தனை சேத்தனர்களாக நாம எல்லாம் இருந்துட்டு இருக்குமே, இப்படிப்பட்ட பல உருவங்களோடையும் பல பெயர்களோடையும் நாம எல்லாம் இருந்துட்டு இருக்கமே, அதுவே இருக்க போறது இல்ல. நாவேட்சசே எதி ததோ புவனான் யமோனி நாலம் பிரபோ பவிதுமேவ குத பிரவிற்த்தி, சத்தையே இல்ல. அதுக்கப்புறமா தானே நம்மளுடைய செயல் ஸ்திதி பிரவிற்த்தின்றதெல்லாம் சத்தையே இல்லாத இருக்கிறதுன்றதே இல்லாத போயிட போறது. ஆகையால ஒன்னாலதான் எல்லாம் வந்திருக்குன்னா எந்த ஒரு விஷயத்தையும் அஃபர்மேட்டிவா சொல்றதை காட்டிலும் எதிர்மறையில சொல்லச்சே ரொம்ப அதுல ஒரு அழுத்தம் அதிகமாக இருந்துட்டு இருக்கும். நீதான் சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கெல்லாம் காரணமாக இருந்துட்டு இருக்கேன்னு சொன்னமானாக்க இது வெறும் ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஆயிடும். நீ இல்லைன்னா சிருஷ்டி ஸ்திதி பிரளயமே இல்லைன்னு சொல்றது இருக்கே, சிருஷ்டியும் இல்ல ஸ்திதியும் இல்ல பிரவிற்த்தியும் இல்ல, ஸ்வரூப ஸ்திதி பிரவிற்த்தி எல்லாத்துக்கும் நீதான் காரணமா இருக்குன்றத காட்டலாம். நீ இல்லைன்னா ஸ்வரூபமே இல்லாத போயிடுச்சுன்னா அப்புறம் ஸ்திதி இருக்க போறது எங்க, இந்த ஸ்திதி பிரவிற்த்தி இருக்க போறது ஒண்ணுமே இல்லைன்னு. ஏவம் நிசர்க சுகிருதின்னு சொல்ற, இப்படி இந்த லோகம் மொத்தத்தையும் பெருமாள் சிருஷ்டி பண்ணற, சிருஷ்டி பண்ணத்துக்கு ஏதானா ஒரு பிரயோஜனம் இருந்துருக்கா, இல்ல நாம ஏதானா அவருக்கு பண்ணி நமக்கு கிருதேச்ச பிரதிகர்த்தவியம்னு சொல்லி அதுக்குதானா பண்ணிருக்கேறான்னு கேட்டமானா ஒன்னும் கிடையாது. நிசர்க சுகிருத்தின் அச்சித விசிஷ்டான் பிரளயே ஜந்து நவலோக்கிய ஜாத நிர்வேத கரண களேபர யோகம் விதரசி விஷசைலநாத கருணை தொன்னு பெருமாள் தேவலும் தன்னுடைய கிருபா மாத்திரத்தினால ஒரு கல்லு மாதிரி கட்ட மாதிரி சுகதுக்க அனுபவம் இல்லாமல் இருந்திருக்கிற இந்த ஜீவனுக்கு கரண களேபரங்களை இந்திரியங்களை கொடுத்து சரீரத்தை கொடுத்து இந்த கர்மானுகுணமான சுகதுக்கத்தை அனுபவிக்கும்படியா பண்ற அந்த கரண களேபரங்களையும் அந்த இந்திரியங்களையும் எதுக்காக கொடுக்கிறேன்னா எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்றதுக்கு. ஜிஹ்வே கீர்த்தய கேசவம் முரதிப்பும் சேதோ பஜ ஸ்ரீதரம்னு சொல்லி எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்றதுக்காக, வாக்கு பெருமாளை நினைக்கிறதுக்காக, மனசு பெருமாளை சேவிக்கிறதுக்காக இந்த கண்கள் என்பதாக இப்படி ஒவ்வொன்னையும் நமக்கு உள்ளுக்கிற கரௌஹரேர் மந்திரமார்ஜனேனான்னு மகரிஷி சொல்ற. அந்த நம்ம கையெல்லாம் எதுக்கு இருக்குன்னா கோவில சுத்தம் பண்றதுக்காக தான் இருந்துருக்குன்னு. இப்படிப்பட்ட கரண களேபரங்கள் எல்லாம் கொடுத்து நம்மையும் ஒரு பொருட்டாக ஆக்கி அந்த பிரபத்தி மார்க்கத்துல ஈடுபட பண்றவர் அந்த பெருமாள் தான். இப்படி பண்றதுக்கு எல்லாம் காரணம் என்னன்னா எம்பெருமானுக்கு இயல்பாகவே இருக்கக்கூடிய சுகுருத்தன்மை ஏவம் நிசர்க சுகிருத்தின்னு சொல்லி சொல்ற. இது வந்தேறி இல்ல, அது அவருக்கு சுகிருத்தோன்றது நமக்கே நன்மையே நினைக்கிறதுன்றது. சர்வஜந்தோகன்னா யாரோ ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு இல்ல, எல்லாருக்குமா சேர்ந்து சொல்ற. சுவாமின் அச்சித்திரம் இதம் ஆசிரித வத்சலத்தொன்னு அதை சொல்லச்சேயே ஒரு காம்பீரியம். என்ன அழகா அற்புதமான விஷயம் இப்படி பாக்குற. அடுத்தது பாக்கணும். வசீவதான்யோ குணவான் ருஜுஸ்ருதி மிருதுர் தயாளு மதுரஹ ஸ்திர சமஹ கிருதி கிருதஜ்ஞஹ தமசி ஸ்வபாவத சமஸ்த கல்யாண குணாமிருதோதி. வசீ வதான்யஹா குணவான் ரிஜுஹு சுச்சிஹி மிருதுஹு தயாளுஹு. அந்த எம்பெருமான் இடத்துல இருக்கக்கூடிய கல்யாண குணங்களை வரிசை வரிசையா சொல்லி சொல்ற. இதுக்கெல்லாம் நாம வியாக்கியானம் இப்ப பண்ணி முடியாது. இது அனுபவத்தினால் வேதம் மாதிரி ஆட வந்த ஸ்தோத்திரத்தை நம்ம காதால கேட்டமானாலே போறோம், நமக்கு புருஷார்த்தங்கள்லாம் சித்திச்சு போயிடும். அவர் சொல்லச்சே வசி என்பதாக சொல்ற. நாம என்ன பண்றோம் வசகா அற, அதாவது நாம பண்ற ஒரு சரணாகத்தினால அவர் நாமிட்ட வழக்காக ஆராயறான். அவர் பிரபுத்வம் ஆயத்தத்துந்த அது எல்லா பிரபுத்வத்தையும் உடைய எல்லா வஸ்துக்களையும் தன் வசமாக வைத்திருக்கிறவர் வசி என்பதாக சொல்ற. அப்பேற்பட்ட எம்பெருமான் கூட நம்ம வசமாக ஆயிடுறான், ஆசிரித்த பரதந்திரனாக ஆயிடுறேன்றதுதான் ஆளவந்தார் நமக்கு காண்பிக்கிற ஒரு விஷயம். வதான்யகான்றது வரைச்சே கொடை வள்ளல் வள்ளல், அவர் மாதிரி வள்ளல் யாருமே கிடையவே கிடையாது. குணவான் சமஸ்த கல்யாண குணாமிருதோதின்னு பிராமணிகமானவர் ரிஜுவானவர் சுச்சிஹி அபகத பாத்மா திவ்யோ தேவ ஏகோ நாராயணஹான்னு கர்ம சம்பந்தம் இல்லாதவராக இருந்திருக்க. மிருது எவ்வளவுதான் அபராதம் பண்ணனவராக இருந்தாலும் கூட அவர்கள் விஷயத்திலையும் கூட அவர் நல்லதையே நினைக்கிறவர். விதித்த சகி தர்மஜ்ஞா சரணாகத வத்சலகா தேன மைத்ரி பவது தேதி ஜீவிதம் இச்சதி. சீதா பிராட்டி ராவண நடத்துல சொல்ற விஷயம் அவர் தயாளு. நாம போய் சரணாகதி பண்ணமானா ஒரு காலத்திலயும் எட்டி உதைக்க மாட்டேர், நம்மள அனுகிரகம் தான் பண்ணுவேர். மதுரஹா ரசோ வைசா ரசகேவாயம் லப்துவானந்தி பவத்தின்னு வேதம் சொல்றது. அவர்தான் பரம ரசமாக இனிமாக சர்வமுமே மதுரமாக அகிலம் மதுரம்னு சொல்லி சொல்றார். மதுராதிபத்தேகன்னு அப்படி எல்லாமே மதுரமாக இருந்திருக்கவர். அவர் ஒரு வார்த்தையிலேருந்து மீறாதவர். ஸ்திரஹா சமஹா கிருதி கிருதஜா என்றெல்லாம் இவரை காண்பிச்சு கொடுக்கிறார். சுவாமியினுடைய எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை அற்புதமாக காண்பிச்சு கொடுக்கிறது ஆளவந்தார் தான். அத சுவாமி தேசிக்கணும், அத தன்னுடைய வியாக்கியானத்தினால வெளிப்படுத்துற. அதுக்கப்புறமா பெருமாள் இடத்துல சரணாகதி பண்ற. நமோ நமோ வாங் மனசாதி பூமையே, நமோ நமோ வாங் மனசைக பூமையே, நமோ நமோ நந்த மகா விபூதையே, நமோ நமோ நந்த தயைக சிந்தவே. அந்த நமஸ்கார பிரகரணம் வரைச்சே நமோ நமஹான்னு சொல்லி நமஹா நமஹான்னு புறப்படியா பிரணாமம் பண்ற. அவனிடத்துல சரணாகதி பண்றே. சரி, இப்படி சரணாகதி பண்ணிட்டா பெருமாள் அங்கீகாரம் பண்ணிக்கிறதுக்கு உன்னிடத்துல என்ன குணம் இருக்கு, நம்மளிடத்துல என்ன குணம் இருக்குன்னுட்டு அங்கீகாரம் பண்ணிக்கணும்னு சொன்னா, ந தர்ம நிஷ்டோஸ்மி ந சாத்மவேதி ந பக்திமான் த்வச்சரணாரவிந்தே. ந தர்ம நிஷ்டோஸ்மி, நான் தர்மத்தை அனுஷ்டிக்கிறவன் இல்ல, தர்மத்துல இது பண்றவன் இல்ல. நச்ச ஆத்மவேதி, ஆத்மாவை தெரிஞ்சின்றவனாக இருந்துருக்கு, பகவத் ஞானம் இருந்துருக்கு, அந்த பகவத் ஸ்வரூபத்தை தெரிஞ்சின்றவனா, அதுவும் என்னால சொல்ல முடியல. சரி, இதெல்லாம் இல்லாத போனா போட்டோம், பெருமாள் திருவடியில ஒரு பக்தி இருந்தா போறோம், அதுவே உய்வதற்கு ஒரு வழி, அது ஒரு பெரிய ஒரு தகுதி என்று நினைச்சோமானாக்கா அதுவும் இல்லைன்னா. ஆனா என்னிடத்துல ஒன்னு இருந்துருக்குன்னு, அகிஞ்சனஹா அனன்யகதி த்வத்பாத மூலம் சரணம் பிரபத்யே. அகிஞ்சனஹான்னு சொல்ற, நிஷ்கிஞ்சனத்வதனினா, நிஷ்கிஞ்சனத்வன்றது தன்னுடைய இல்லாமைன்றதே ஒரு பெரிய தனம். அந்த தனம் எங்கிட்ட இருக்குன்னு சொல்றார். இதைதான் சுவாமி தேசிகனும் தேவநாயக பஞ்சாசத்துல சாதிக்கிறார். அனன்யகதி, ஒன்ன விட்டா எனக்கு வேற யாரும் கிடையாது, புலன்றில்லா வடியேன்னு என்று தன்னிடத்துல இருக்கக்கூடிய சரணாகதிக்கு வேண்டிய தகுதியை காண்பிச்சு பாத மூலம் சரணம் பிரபத்தியன்னு சொல்லி சொல்றார். அதுக்கு மேல கதர்றே, அப்பா என்ன இன்னைக்கு போய் வந்து நிக்கிறியே, இத்தனை நாள் வராது, இன்னைக்குதான் வந்திருக்கேன்னா, நனிந்தி தங்கர்ம ததஸ்தி லோகே சஹஸ்ரசோ என்னமயம் வியதாயி சோகம் விபாகாவசரே முகுந்த கிரந்தாமி சம்பிரத்யகதி ஸ்தவாக்ரே. பா, லோகத்துல தப்பு காரியம்ன்றது என்னென்னலாம் எழுதி லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கோ, அது மொத்தத்தையும் நான் பண்ணவன், அது மொத்தத்தையும் ஒரு முறை பண்ணதில்ல. சஹசிரசோ என்னமயா வியதாயி, நான் பண்ணாத தப்பு காரியம் லோகத்துல இல்ல, எத்தனை எத்தனையோ முறை நான் பண்ணாத தப்பு காரியம் எதுவுமே இல்ல. சோகம் விபாக வசரே முகுந்தா, எல்லாரும் புண்ணியமும் பண்ணுவோம் பாப்பமும் பண்ணுவோம், ஆனா அந்த புண்ணியத்தினுடைய பலன் தனியா வரும், பாப்பத்தினுடைய பலன் தனியா வரும். இத்தனை நாள் வரைக்கும் புண்ணியம் நான் ஏதோ பண்ணிருந்த கொஞ்சமா இருந்தாலும் அந்த புண்ணியத்தினுடைய பலனை அனுபவிச்சுருக்கிறதுனால நான் பாப்பம் பண்ணினதை பத்தி நான் சிந்திக்கவே இல்லாத இருந்துட்டேன். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பாபங்கள் மொத்தம் பலன் கொடுக்க ஆரம்பிச்சுடுத்து. சோகம் விபாக்காவசரே முகுந்தா கிரந்தாமி, அப்பா நான் வந்து கதறேன் உன்னிடத்துல, நான் இப்ப எல்லா பாபங்கள்லாம் பலன் கொடுக்க ஆரம்பிச்சுடுத்து, நீதான் பண்ணணும். அகதிஸ்தவாங்கிறே, இன்னொருத்தர் என்ன ரட்சிக்கிறதுக்கு இல்ல, இப்படி ஆளவந்தார் மாதிரி யாருமே கதற முடியாது. சுயாபி லப்தம் பகவன் இதானீம் அனுத்தமம் பாத்திரமிதம் தயாயா. உங்களுக்கு இன்னொரு விசேஷம் நான் சொல்றேன், நான் நீ எங்க தேடி பார்த்தாலும் உம்முடைய தயைக்கு பாத்திரமானவன்னு ஒவ்வொன்னுத்துக்கு ஒன்னொன்னு, அன்னசிய சுதித்தம் பாத்திரம்னா பசியோடு இருக்கிறவன் சாதம் போடுறதுக்கு பாத்திரம்னு சொல்லி சொல்றான். ஏழையா இருக்கவாளுக்கு கல்யாணத்துக்கு நம்ம சகாயம் பண்ணி கொடுக்கறது, இவனை காட்டுல அவன் பரவாயில்ல, அவனை காட்டுல இன்னும் அவன் பாத்திரம் அப்படின்லாம் நினைச்சு பார்த்தோம்னா, உம்முடைய தயா பிரசரத்துக்கு என்னத்தை காட்டுல உத்தமமான பாத்திரம் கிடைக்க மாட்டா. உனக்கு கிடைச்சிருக்கு, என்னாலதான் உனக்கு வந்து ஒரு பெரிய விசேஷம். நீ தயாவான் மதுரஹா சமஹா கிருதி இதில் சொல்லச்சு, வதான்யன் நீ பெரிய கொடையாளின்னு எல்லாம் பேர் வாங்கியிருக்கேற, தயாவான் எல்லாம் பேர் வாங்கியிருக்கேற, அதெல்லாம் எம் மூலமா தான் உமக்கு நிலக்கும், ஜாகிரத அதையும் நினைச்சு பாத்துக்கோன்னு சொல்லி சொல்ற. சரிப்போ, அதுக்கு மேல இன்னொரு வார்த்தையும் அப்பப்ப சொல்லி சொல்லி பாக்குறாரு. அந்த ஆளவந்தார் சொல்ற விதமே ரொம்ப ரொம்ப காம்பீரியம். அதுல இது இன்னைக்கு தானே நான் கஷ்டப்படுறேன், எத்தனை எத்தனையோ நாளா கஷ்டப்பட்டு இருக்கேன், இந்த பாப்பங்கள்லாம் பலன் கொடுக்க ஆரம்பிச்சுட்டேன்னுட்டு நான் கஷ்டப்படுச்சேன். இந்த கஷ்டப்படுறதுன்றது எனக்கு ஒன்னும் பெரிய கஷ்டம் இல்ல, சாகடையில புழு நெளிஞ்சின்றது, அது நெளிஞ்சின்றிருக்கிறதுக்குச்சே இன்னைக்குதான் நெளியறதான், நான் எத்தனை எத்தனை நாளா நெளிஞ்சிட்டு இருக்கேன். அந்த மாதிரிதான் எத்தனையோ ஜென்மா எடுத்து எத்தனையோ ஜென்மால எவ்வளவோ துக்கத்தெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன் நானு, அதனால எனக்கு ஒன்னும் குறையில்ல. ஆனா இன்னைக்குதான் ஒன்னு இடத்துல சரணாகதி பண்ணிட்டேன், இப்ப எனக்கு ஒரு பெரிய டைட்டில் வந்துடுத்து. என்ன டைட்டில் வந்திருக்குன்னாக்க, பெருமாள் இடத்துல சரணாகதி பண்ணவன்ற ஒரு குவாலிபிகேஷனோட நான் இருந்துட்டு இருக்கேன். கிந்து த்வதக்ரே சரணாகதானம் பராபவோ நாதநதேனுரூபம். கிந்துத்வதக்ரே சரணாகதானாம், ஒன் திருவடியில சரணாகதி பண்ணவாளுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு சொல்லி சொன்னமானாக்க, நதேனு ரூபம், அது உனக்கு தான்டா இருக்கு, எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் இந்த கஷ்டத்தை எத்தனையோ நாளா நான் பட்டுன் இருக்கேன் என்பத சொல்ற. எப்படிப்பட்ட வார்த்தைய சொல்றேன்னு பாக்கணும். என்ன நீ என்ன வேணா சொல்லுப்பா, என்னால வந்து உம்ம ஏத்துக்கிறதுக்கு கொஞ்சம் யோசனையா தான் இருக்கு எனக்கு என்ன பெருமாள் சொல்றதா நினைச்சுண்டு பெருமாள் சொல்ற நிராசகாபினதாவதுசகே மகேஷாத்தும் தவ பாத பங்கஜம் ருஷா நிரஸ்தோபி சிசுஸ்தனந்தய நஜாசு மாதுஷ்கரணோ ஜிஹாசதி. உன் திருவடியை நான் எப்பவுமே நான் விடமாட்டேன். நான் நீ வானான்னு எட்டி உதச்சியானா கூட நீ இவ்வளவு பாப்பம் பண்ணிருக்க, ஆஜ்ஞாதி லங்கனம் ஒன்னு ரெண்டா நீ எவ்வளவு பண்ணிருக்க, ஆகையில நீ வாண்டான்னு சொன்னேனா கூட நான் போமாட்டேன். ருஷா நிரஸ்தோபி சிசுஸ்தனந்தயா நஜாத்து மாத்து சரணோ ஜிஹாசத்தின்னா குழந்தை அம்மாவனுடைய சன்னியம் பானம் பண்ணிட்டே இருக்கு, சில சமயத்துல கடிச்சு விடுறது. இது கடிச்சுன்னா அம்மா கோபம் வந்துடும், அந்த குழந்தைய சாட்டுண்டே சன்னிபானம் பண்ணிட்டே இருக்கிற குழந்தைய தூக்கி கீழே போட்டுருவா. கீழே போட்டாங்கனாக்கா அந்த குழந்தை என்ன பண்ணும், சுத்தி சுத்தி அவன் காலைதான் சுத்தி சுத்தி வருமே தவிர அம்மா விட்டு எங்கேயும் போகாது. அந்த குழந்தை சன்னியத்தை கடிக்கிற ஸ்தானத்துல நாம ஆஜ்ஞாத்த லங்கனம் பண்றது. நாம தப்பு காரியத்தை பண்ணா கூட எனக்கு உன் திருவடி தவிர வேற திருவடி கிடையாதுப்பா, வேற யாரும் கிடையாது, ஆகையால ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னா என்னத்துக்கு இப்படி எல்லாம் சொல்லி என்னிடம் வந்து சொல்லிட்டு இருக்க. எல்லாம் அங்கங்க இந்த தேவத்தை இருக்கான், அந்த இந்திரன் இருக்கான், சிவன் இருக்கான், அவன் எல்லாம் இருக்காள, அவா யாருண்டியான போய் கொஞ்சம் முட்டிக்கோயன், என்னிட என்னத்துக்கு பண்ற வனம என்று பெருமாள் அப்புறம் சொல்றான். அப்பவும் பாத்துட்டு ஸ்திதேரவிந்தே மகரந்த நிற்பரே மதோவிரதோ நெற்றுரகம் உம்முடைய திருவடியினுடைய ரசம், அந்த திருவடியினுடைய போக்கியத்தை நான் அனுபவிச்சவன். நானு ஒரு பெரிய தாமர புஷ்பத்துல இருந்துட்டு இருக்கிற தேனை மொத்தத்தையும் நல்லா நிறைய குடிச்ச ஒரு வண்டு இருந்துட்டு இருக்க, அங்க பக்கத்துல இருக்கிற உள்ளி பூண்டு மாதிரி இருக்கிற சின்ன சின்ன ஒரு விதெல்லாம் இருந்துட்டு இருக்க, அந்த மலர்களை எல்லாம் ஏறெடுத்தும் பார்க்காது. அந்த மாதிரிதான் நான் தேவதாந்தரங்களை நான் எப்பவும் பார்க்க மாட்டேன்னு சொல்ற. அதுக்கப்புறமா இப்படி எல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கிற அந்த எம்பெருமான் அவரிடத்துல கதாபுனசங்கர சாங்க கல்பகத்வஜார விந்தாங்குஷ வஜ்ர லாஞ்சன திரிவிக்ரமத்வ ஜரணாம்புஜத்வயம் மதிய மூர்த்தானம் அலங்கரிஷ்யதின்னு நம்மாழ்வார் எம்மா வீட்டு திரமம் பாசுரத்துல அந்த பதிகத்துல சாதிச்ச மாதிரி உம்முடைய திருவடி எனக்கு என்னுடைய தலைக்கு சிரசுக்கு எப்ப அலங்காரமாக ஆக போறதுன்றத அந்த கதறி கதறி பிரார்த்தனை பண்றார் அவர். அப்போ ஸ்ரீவைகுண்டத்துல போய் நாம அனுபவிக்க கூடிய விஷயங்களையும் அளவந்தார் ரொம்ப கம்பீரமாக பல ஸ்லோகங்கள்னால சொல்லிட்டு கடைசியில சில விஷயங்களை சொல்ற. என்ன நிராசனம் பண்றதுக்கு ஏதனா ஒரு காரணம் இருந்தா நீர் சொல்லும். ரகுவரை யதபூஸ்வம் தாதுஷோ வாயசஸ்ய பிரணத இதி தயாளுகோ எச்ச சைத்யஸ்ய கிருஷ்ணன். நான் ராமாவதாரத்துல காக்காசுரன் உம்மிடத்துல அபச்சாரப்பட்ட மாதிரி நான் ஏதானா அபச்சாரப்பட்டனா, கிருஷ்ணாவதாரத்துல சிசுபாலன் அபச்சாரப்பட்ட மாதிரி நான் ஏதானா அபச்சாரப்பட்டனா, பிரதிபவம் அபராத்துகும் முக்த சாயுஜ்யதோ பூகு வத கிமபதமாக தசதேஸ்தி க்ஷமாயாஹ. அப்பா என்ன மன்னிக்க முடியாததுக்கு நான் என்ன தப்பு பண்ணிருக்கேன்றத நேரே சொல்லுமே என்று கேட்கிறார் ஆளவந்தார் இடத்துல. இதெல்லாம் ஒண்ணுமே வேணா, எனக்காக ஒன்னும் பண்ணட்டா போற, எங்க தாத்தாவும் நினைச்சு நீர் எனக்கு அனுகிரகம் பண்ணும்னு பிரார்த்தனை பண்ற. அகிருத்ரிமத்வ சரணாரவிந்த பிரேம பிரகர்ஷாவதி மாத்மவந்தம் பிதாமகம் நாதமுனிம் விலோக்கிய பிரசீதம் அத்வருத்தம் அச்சிந்தயித்வா. நான் எவ்வளவுதான் நீச்சனாக இருந்தாலும் என்னுடைய விருத்தத்தெல்லாம் என்னுடைய ஒழுக்கத்தையோ என்னுடைய நடவடிக்கைகள் எதையும் ஒரு கணிசிக்காமல் பிதாமகம் நாதமுனிம் விலோக்கியன்னு சொன்னார். அந்த நாதமுனிகள் அவர் எப்பேற்பட்டவர், அவரை பத்தி தான் முதல்லயே நாம சொல்லி சொன்னோம். அக்லிஷ்ட ஞான வைராக்கிய ராசியாக இருந்திருக்கிறவர் அவ, அத்தமாக இருந்திருக்கிறார். நமோ சிந்தியா அத்தா அக்லிஷ்ட ஞான வைராக்கிய ராசியே நாதாய முனையே அகாத பகவத் பக்தி சிந்தவேன்னு சொல்லி அவர் உம்மிடத்துல வச்சிருந்த பக்திய பார்த்து அவருடைய பேரன்றத மனசுல நினைச்சிருந்து பிரசீத நீர் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ற. இது மூலமாக ஆச்சாரியாள் புரஸ்காரம் பண்ணி பெருமாளிடத்துல ஆச்சாரியம் முன்ன முன்னிட்டு கொண்டு நாம சரணாகதி பண்ணமானாக்க பெருமாள் ஒரு சமயத்திலையும் மறுக்க மாட்டார் என்கிற சாஸ்திரார்த்தத்தையும் நமக்கு தெரிவிக்கிற இப்படிப்பட்ட ஆளவந்தாருடைய திருநட்சத்திர மகோத்சவ தினத்துல ஆளவந்தாருடைய ஸ்ரீசூக்திய அனுபவிக்கும் பாக்கியம் நமக்கு இது மொத்தத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துறார். வீரவல்லி ரங்கநாதாச்சார சுவாமி அவர் முன்னிட்டு கொண்டு எல்லாருக்கும் இதை கேட்கறவாளுக்கும் தன்யவாதத்தை சொல்லிண்டு நிறைவு செய்கிறேன். ஆளவந்தாருடைய அனுகிரகம், ஆச்சாரிய பரம்பரையுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் பரிபூர்ணமாக இருக்கணும்னு அவர் திருவடிகளிலேயே பிரார்த்தனை பண்ணுகிறேன். கவிதா கே கே சிம்ஹாய் கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே.